ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டு குருவி, சோடி எங்க அத கூட்டிக்கிட்டு எங்க விட்டத்துல வந்து கூடுகட்டு, பொல்லாத வீடு கட்டு பொன்னான கூடு, இப்ப பொண்டாட்டி இல்ல வந்து எங்கூட பாடு. ஏ எவடி அடியே எவடி, ஏ எவடி அதே.